ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதஜாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேன அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேஹேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ ஸரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஹிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மஹே. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சபாயை நம. முகுந்த மாலையில 15வது ஸ்லோகம். மாத்ராக்ஷம் க்ஷீணபுண்யான் க்ஷணமபி பவதஹ பக்திஹீனான் பதாப்ஜே மாஸ்ரௌஷம் ஸ்ராவ்யபந்தம் தவ சரிதமபாஸ்யான்யதாக்யானஜாதம் மாஸ்மார்ஷம் மாதவத் த்வாமபி புவனபதே சேதஸா பஹ்ணுவானான் மா பூவம் த்வத்ஸபர்யாவ்யதிகரரஹிதோ ஜன்மஜன்மாந்தரேபி. ரொம்ப அழகான ஸ்லோகம், 15வது ஸ்லோகம் இது. 14வது ஸ்லோகத்தினால ஆழ்வார் சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இப்பெருங்கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அடியேனுக்கு தேவரீருடைய திருவடி தாவரைகளில் அசஞ்சலமான ஒரு பக்தியானது ஏற்பட வேண்டும். அந்த பக்தியாகிற ஓடத்தையும் தேவரீரே அடியேருக்கு தந்துருள வேண்டும். பவதோ பக்திநாவம் பிரயச்ச என்று சொல்லும்படியாக அந்த பக்தியாகிற ஓடத்தையும் எம்பெருமானே தேவரீரே தந்துருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அப்படி பக்திய பிரார்த்திக்கவே எம்பெருமான் கண்ணனும் சந்துஷ்டனாக நம்மிடத்துல லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்கள் போல இல்லாமல் புத்திர பௌத்திர ஸ்வர்க கைவல்யாதிகளை பிரார்த்திக்காமல் ஆழ்வாரே பக்திய பிரார்த்திக்கிறேரே, எவ்வளவு ஒரு ஆனந்தம், மனமகிழ்ந்து எல்லா விதமான சௌபாகியங்களையும் அடியேன் தேவரீருக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறேன். அடியேனுக்கும் தேவரீருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கும்படியான ஒரு நிலையை ஆழ்வாரே தேவரீர்தான் தந்தருளினீர் அப்படின்னு எம்பெருமானும் சொல்றான். ஏன்னா எம்பெருமானும் இப்படியே பட்டவர்களுக்காக காத்துருக்கான். இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் எம்பெருமானுக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. கீதையில சொன்னா போல ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு, தன்னை வந்து அடைபவர்கள்ல ஞானியே மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொன்னபடியினால ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்றபடியினாலையும் அந்த ஞானிதான் சிறந்தவனாக எம்பெருமானும் கொண்டாடுறான். ஆகையினால இப்படிப்பட்ட ஆழ்வார் போன்று இருப்பவர்களுக்காகத்தான் எம்பெருமானே காத்துட்டு இருக்கான். அத எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் பிரார்த்தித்த பக்தியை தந்தருளுவதற்கு எம்பெருமான் தயாராக நிற்கிறான்ற இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதித்து பகவத் பக்தி அற்றவர்களிடத்திலே நாம் அறவே சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் திருடமாக அதாவது ஆணித்தரமாக குலசேகர ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சாதித்துக் கொடுக்கிறார். மாத்ராட்சம் க்ஷீண புண்ணியான் ஹே புவனபதே வாராய் லோகாதிபதியே பவதா பதாப்ஜே தேவரீருடைய திருவடி தாமரைகளில் க்ஷணமபி க்ஷணகாலமாகிலும் பக்திஹீனான் பக்தியற்றவர்களாக க்ஷீண புண்ணியான் பாக்கியமற்றவர்களை மாத்ராட்சம் நான் கண்ணுற்று பார்க்க மாட்டேன். ஸ்ராவ்ய பந்தம் செவிக்கு இனிமையான பிரபந்தத்தை உடைய தவச்சரித்தம் தேவரீருடைய சரித்திரத்தை அபாஸ்ய விட்டுவிட்டு அந்யத்து ஆக்கியான ஜாத்தம் வேறு பிரபந்த சமூகத்தை மாஸ்ரௌஷம் செவிதாழ்ந்து கேட்க மாட்டேன். ஹே மாதவ வாராய் ஸ்ரீயப்பதியே துவாம் அபஹ்னுவானான் தேவரீரை திரஸ்கரிக்குமவர்களை அப்படின்னா நிந்திப்பவர்களை சேதசா மாஸ் மார்ஷம் மனதால் நினைக்கவே மாட்டேன். ஜென்ம ஜென்மாந்தரோபி இந்த பிறவியிலும் சரி மற்ற பிறவியிலும் சரி துவத் சபர்யா வியதிகரக ரஹிதா தேவரீருடைய திருவாராதனம் இல்லாதவனாக மாபூவம் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால காட்டுறார். ஏன்னா எம்பெருமான் நம்மை எதிர்நோக்கி இருக்கான், எப்பேற்பட்டவனாக நம்மை எதிர்நோக்கி இருக்கான், சச்ச ஞானி துர்லபகா அப்படின்னு இப்பேற்பட்ட ஞானியானவன் கிடைப்பது மிக அரிது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்பெருமான் ரொம்ப நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட துர்லபர் நாம் அப்படின்னு சிந்தித்து நம்மிடத்திலே அவன் பக்தியை கொடுக்க தயாரா இருக்கும்பொழுது அந்த பக்தியினால என்ன உண்டாகணும், பரம பாகவதருடைய சம்பந்தமானது உண்டாகணும். எப்படி பரம பாகவதர்களுடைய சம்பந்தமானது உண்டாரதோ அதே போல அத்தியந்த நீச்சர்களுடைய சம்பந்தமானது ஒடுக்கப்படணும். இது ரெண்டும் பக்தியினால ஆகணும். பகவத் பக்தியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் பரம பாகவதர்களுடைய சம்பந்தம் ஏற்படணும். அதே போல லோகத்தில் அத்தியந்தம் பகவானை வெறுத்து தள்ளக்கூடிய நீச்சர்கள் இடத்திலே நமக்கு சம்பந்தமானது அற்றுப்போகணும். அதுதான் இந்த பக்தியினுடைய விசேஷம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, வரம் ஹுதவக்ஜ்வாலா பஞ்சராந்தவ்யவஸ்திதா ந சௌரி சிந்தா விமுகஜன சம்வாச வைச்சசம். ஒரு கூடு இருக்கு, அந்த கூட்டுக்குள்ள அக்னி ஜுவாலையில இருக்கிறதுன்றது கொஞ்சம் மேல் ஒரு சின்ன ஒரு பிரகோஷ்டம், அந்த பிரகோஷ்டத்துல மொத்தம் அக்னி ஜுவாலைகள், அந்த அக்னி ஜுவாலைகளுக்குள்ள நாம் உட்கார்ந்து இருக்கிறதே கொஞ்சம் மேலான விஷயம். அதை காட்டிலும் மோசம் எது அப்படின்னா அதை கூட நம்மளால சகிச்சிக்க முடியும். அதை காட்டிலும் ரொம்ப மோசமான விஷயம் எது அப்படின்னு கேட்டால் எம்பெருமானை நினைக்காதவர்கள், எம்பெருமானை தூஷிப்பவர்கள் அவர்களோடு முகம் கொடுத்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம்னா அதுதான் இருக்கிறதுலே மிக கொடுமையான விஷயமோ தவிர அக்னி ஜுவாலைகளுக்கு நடுவில் குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்றா போல பஞ்சாக்னிக்கு மத்தியில பார்வதி தபஸ் பண்ணாலும் அப்படி பஞ்ச அக்னிகளுக்கு நடுவில் கூட உட்கார்ந்து கொண்டாலும் உட்கார்ந்துக்க சொன்னா கூட உட்கார்ந்துக்கலாமே தவிர எம்பெருமான் விஷய சிந்தனம் இல்லாதவர்களுடைய எம்பெருமான் சம்பந்தம் இல்லாதவர்கள் எம்பெருமானை நிந்திப்பவர்கள் இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதுன்றது கூடவே கூடாது அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம், பிராச்சீனமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துறது. வரம் ஹுதவஜ்வாலா பஞ்சராந்தவ்யவஸ்திதா நச்சௌரி சிந்தா விமுக ஜன சம்வாச வைசசம் அப்படின்னு. அதனால பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களுடைய சம்பந்தத்தை குறிப்பாக இந்த ஸ்லோகத்தினால நமக்கு நிஷேதித்து காட்டுறார் ஆழ்வார். மேலும் பார்த்தால், புண்ணியம் இருந்தால் கண்டிப்பா பக்தி உண்டாகும். காரியாபாவாத் காரணாபாவா, எம்பெருமானிடத்தில் பக்தி இல்லாத காரணம் என்ன? நமக்கு புண்ணியம் இல்லை, பாபம்தான் இருக்கு. அந்த பாப வாசனை எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை நமக்கு தடுக்கிறது. காரியாபாவாத்து புண்ணியாபாவாத்து காரணாபாவா பக்தியபாவா, புண்ணியம் இல்லாத காரணத்தினால பக்தி ஏற்படவே ஏற்படலை. அப்போ வாழ்க்கையில நம்ம எப்படி பழகணும் அப்படின்னா, புண்ணியசாலிகளோட பழகணும். புண்ணியசாலிகள்னா க்ஷுத்ர பலன்களுக்கு ஆசைப்பட்டு அதனால புண்ணியத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள் அல்ல, எம்பெருமான் விஷேக சிந்தனத்தில் ஆசைப்பட்டு அதன் மூலம் அதற்காக புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களிடத்திலே நாம் பழக வேண்டும். ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நராணாம் சீன பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. மனிதர்களுடைய ஒரு பாப கூட்டமானது குறைந்தால் கிருஷ்ணன் விஷயத்தில் ஒரு பக்தியானது உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆகையினால எம்பெருமான் விஷயத்தில் பக்தி இல்லாதவர்களோட நாம் பழகுவது இல்லை அப்படின்ற ஒரு பிரதிஜையை நாம் எடுத்துக்கொண்டு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் கையில். எம்பெருமானுடைய சுரூபங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட்டு அளவிட முடியாத ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து பக்தி பரவசமாக இருந்து கொண்டு அவன் விஷேக சிந்தனம் பண்ணிண்டு, எப்பேற்பட்ட அவதாரம் ராமாவதாரம், எப்பேற்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம், நிசிம்மனாக அவதரித்தான், எப்படி அவதரித்தான், அத்திகிரி அருளாள பெருமாளாக எழுந்துள்ளியிருக்கிறான், அன்று இவ்வுலகினை ஆக்கி அருள் பெறும் நூல் விரித்துன்னு நின்று தன் நீள் புகழ் திருவேங்கடமாமலைன்னு திருவேங்கடத்துல கலவு வேங்கடநாயக்கான ஸ்ரீனிவாசனாக அவதரித்திருக்கிறான், அவனுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள்னு எம்பெருமானுடைய குணகணங்களை பாடிக்கொண்டு ஆனந்த பரவசமா இருக்கணும் நாம. அப்படி இல்லாம ஒரு க்ஷணம் கூட பக்தி இல்லாமல், எம்பெருமான் விஷயக்க சிந்தனமே இல்லாமல், மந்த பாக்யவான்களாக இருக்கக்கூடிய அத்தியந்தம் உண்மத்தர்கள், புத்தி இல்லாதவர்கள், ஸ்வதகா ஜீவனாக வாழ தகுதியற்றவர்கள், அவர்களோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிறு சம்பந்தம் ஏற்பட்டால் கூட நாம் அவளோட சேரவே கூடாது. மூடைகி பாபரத்தைகி குரூரைகி பகவத் சாஸ்திர தூஷகைகி சம்பந்தம் நாச்சரேத் பக்திஹி நஷ்யத் ஏதைஸ்து சங்கமே. என்னுடைய பக்தியே அவர்களோடு சேர்ந்தால் நாசமா போயிடும் சொல்றான் இந்த ஸ்லோகத்தினால. யாரார் அறிவற்றவர்கள், பாப செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், கொடுமையான குருரைகினா கொடுமையான தன்மைகளை உடையவர்கள், பகவத் சாஸ்திர தூஷகைகி ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தூஷிப்பவர்கள், இவர்களோடு ஒருபொழுது சேரவே கூடாது. சம்பந்தம் நாச்சரேத் இவர்களோடு சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்? ஏதைஸ்து சங்கமே பக்திஹி நஷ்யதி, அவர்களோடு சேர்ந்தால் நம்முடைய பக்தியானது கண்டிப்பாக அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகையினால நம்முடைய பக்தி இவர்களோடு சேர்ந்தால் நம்முடைய பக்தியானது குறைகிறபடியினால இப்படிப்பட்டவர்களை கண்கொண்டும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். மாத்ராட்சம் கீன புண்ணியான் க்ஷணமபி பவதோ பக்திஹீனான் பதாப்ஜே அப்படின்னு. ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுண விசிஷ்டா திரஷ்டவ்ய சர்வதேகிபிகின்னு சொன்னார். அப்படி எம்பெருமான நினைச்சு நினைச்சு ஆனந்தத்துல நாம் குளிர்ந்த கண்ணீரை உடையவராக, ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு ஆனந்த புலகாங்கிதமான தேகத்தை உடையவர்களாக, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடைபவர்களாக இருக்கக்கூடிய பக்தன் எல்லோராலையும் பார்க்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தினால. ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணா விசிஷ்டா திருஷ்டவ்ய சர்வதேகிபிகி, எல்லோராலும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ல. பரம பக்தர்களை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் சம்பந்தமே வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணமான ஸ்லோகங்கள். எம்பெருமானுடைய சரித்திரம் எப்பேற்பட்ட சரித்திரம், சாரித்திரேனச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. அப்படி எம்பெருமானுடைய சரித்திர சம்பந்தமான விஷயங்களை தவிர வேறு விஷயங்களை கேட்டால் நம்முடைய மனசு சஞ்சலத்தை அடையும். அதனால அவருடைய சரித்திரத்தை தவிர வேறு சரித்திரத்தை நம்ம நாம் கேட்கவே கூடாது. அதனால எம்பெருமானுடைய விஷயம் அல்லாத மற்ற பாசுபதர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள், சாருவாக்கர்கள், இவர்களுடைய சரித்திரங்களை ஒருபொழுது நாம் காதாலோட கேட்கவே கூடாது. இத்தர விஷயங்களை கண்களால பார்க்கக்கூடாதுன்னு எப்படி சொல்றோமோ அது மாதிரி எம்பெருமான் சரித்திரம் ஒன்னுத்த தவிர மற்றவர்களுடைய சரித்திரத்தை கேட்கவே கூடாது. ஸ்ராவிய பந்தமா எது இருக்கணும் அப்படின்னா எம்பெருமானுடைய சரித்திரமா தான் இருக்கணும். மற்றவர்கள் ஏதோ எம்பெருமானை தூஷிக்கிறார்களோ இல்ல மற்ற விஷயங்களை புகழ்ந்து பேசுறார்களோ, ஏதோ தூரத்துல எம்பெருமான் விஷய சிந்தனத்தை தவிர வேற ஏதாவது இருந்தால் கூட அதை அங்கேயே விட்டுட்டு நாம ஓடி வந்துடணுமே தவிர கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்க கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றார் ஆழ்வார். இந்த இடத்துல நமக்கு சாதிக்கிறார் சம்சரவே மதுரம் வாக்கியம் சுந்தரகாண்டத்தில் சொல்றிருக்கு. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்சரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ. அனுமான் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு யோசனையிலும் யோசனை பண்ணி கடைசியில ஒரு முடிவுக்கு வந்து சீதைக்கு நன்னா கேட்கும்படியாக ஒரு இனிமையான வார்த்தையை பேசுறான். அதனால எம்பெருமானுடைய சரித்திரத்தை நம்ம காதால கேட்கணுமே தவிர எம்பெருமான் சரித்திரம் அல்லாத மற்றவர்களுடைய விஷயங்கள் நம் காதில் விழும்படியாக இருந்தாலும் கூட அந்த இடத்த விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் சாந்தம் பாபம் சாந்தம் பாபம்னு சொல்லிண்டே போகணும்னு சொல்றான். அதனால நமக்கு இந்த மாதிரி விஷயங்களே தேவையே இல்லைன்றா. இந்த எம்பெருமான் விஷயத்தை தவிர அதுவும் எதெல்லாம்னா லக்ஷ்மி குண விக்கிரக விபூத்தியாதி விசிஷ்டனா இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் சரித்திரத்தை தான் கேட்கணும்னே சொல்றா. அதுவும் சிலர் சொரூபமே இல்லைன்னு சொல்றா, சிலர் சொரூபத்தை ஒத்துண்டு குணம் இல்லைன்றா, சிலர் விக்கிரகம் இல்லைன்றா, சிலர் விபூதி இல்லைன்றா, சிலர் விபூதிகளை ஒத்துண்டு அதுக்கு எம்பெருமானோட சம்பந்தம் இல்லைன்றா, சிலர் மகாலட்சுமியை ஜீவகோட்டியில பிரவேசம் பண்ணுறா. இப்படி எந்த விஷயத்தையுமே விதவிதமா பேசுவா. எம்பெருமான ஒத்துண்டாலும் இந்த மாதிரிலாம் பேசுவா. ஆகையினால இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் நம் பெரியவர்கள் நம் ஆச்சாரியர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காளோ, நம் தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், செம்பெருமான் சரித்திரத்துக்கு உகப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எம்பெருமானுக்கு செய்யும் துரோகமாக நினைத்துக் கொண்டு எம்பெருமான் விஷய தூஷணங்களை நாம் காதாலும் கேட்காமல் கண்களால் பார்க்காமலும் எம்பெருமானை நிந்திப்பவர்களோடு சம்பந்தத்தை வைத்துக் கொள்ளாமலும் நாம் இருந்தேமையானால் எம்பெருமான் விஷய பக்தியானது நம்முடைய மனசுல நிலைச்சு நிற்கும்ன்ற விஷயத்த ஆழ்வார் இங்க ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சு கொடுக்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்துடைய உபன்யாசம் பூர்த்தியாகிறது. தாசன் நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.